Salatu wassalam ala Rasulillah Muhammad sallallahu alayhi wasallam ibn Abdillah wa ala alihi hizbillah wa ashabihi jundillah amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkam at-tanzil a'udhu billahi minash shaytanir rajim bismillahir rahmanir rahim wa'ada Allahu alladhina amanu minkum wa 'amilus salihati la yastakhlifannahum fil ardi kama istakhlafa alladhina min qablihim. Sadaqallahu mawlana al-'alim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam yushiku an tada'a alaykum al-umam kama tada'a al-qawm ala qas'atihim. Qala min qillatin? Qala la, walakin ghusaun ka ghusai as-sayl. Yaj'al al-wahna fi qulubihim wa yunza'u ar-ra'bu min qulubi aduwihim. Aw kama qala alayhi salatu wasallam rawahu Shu'bah al-Iman. என்னை மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கு புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தி மதம் ஏந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈ தாபிஈன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்தாஜி நடந்து கொள்ளுமாறு முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியம் செய்கின்றேன். اتقوا الله العليم عز وجل وعاتيه غن يمشك من رب العزة الله فائن دانينا رمي كل بير بلا بي غن يتقري غنوان غلي الله حق جل شانه تعالى نمي قدئت نمك ولي كاتو در كاهرين دي كالتك كالم نبي مار غلي عن فينان عده ورسيين இறுதி உம்மத்தாகிய வந்த நமக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஆக்கினார். ரசூலாக ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு ரசூல் அனுப்பப்பட்டார்கள். வந்த உம்மத்துகளில் ஆகிருல் உமம் கடைசி உம்மத்து நாங்கள் காசுமுல் அன்பியா கடைசி நபியாக நபிமார்கள் முத்திரையாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி வருவது கிடையாது. எனவே ஆனால் காலம் மிக நீண்ட காலம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியும் வரைக்கும் வேறு எந்த வழிகாட்டியும் கிடையாது. எனவே நிரந்தர வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நமக்கு தந்தார். சந்துதான் ஹஜ்ஜத்துல் வதாவை வைத்து அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரளித்து லகும் இஸ்லாம தீனா. இன்று நான் உங்களுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன். அலியோ அக்மல்துலக்கும் தினக்கும் இன்றைய நாள் உங்கள் மார்க்கத்தை இஸ்லாத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், கமாலியத்தாக்கிவிட்டேன். என்னுடைய நாமத்தாகிய இந்த நாமத்தை சமமாக்கிவிட்டேன். இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம் என்பதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஐஸத் சர்டிஃபை பண்ணினான். அன்று முதல் இன்று வரை இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியும் வரைக்கும் உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன குழப்பங்கள் வந்தாலும், என்ன சாதக பாதகங்கள் வந்தாலும் அதற்குரிய சொல்யூஷன் நிச்சயமாக அல் குர்ஆனில் இருக்கிறது, இல்லை என்றால் அல் ஹதீஸில். ஆக கண்ணியத்துக்குரிய கனவான்களை, இந்த அமைப்பில் இன்றைய ஜமானை நாம் பார்க்கும் பொழுது நாம் உண்மையிலேயே ஒரு சோதனைக்கு உட்பட்ட காலத்தில் இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் சோதனை, எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சோதனை. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் சொல்வார்களாம், ஒரு கபரை கடந்து ஒரு மனிதன் செல்வான், அந்த கபரை பார்த்து அவன் சொல்வானாம், இந்த கபர் ஏண்ட கபராக இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே. காரணம், அவன் தீனில் உள்ள பற்று அல்ல, வலாச்சின் பலா, உலகத்தில் அந்த அளவுக்கு சோதனைகள் இருக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டு விதமான சோதனைகள். ஒன்று இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம் என்ற வார்த்தை பிழை. இயற்கை என்ற ஒன்று கிடையாது, அனைத்தும் அல்லாஹ் செய்து வைப்பது. உலக ரீதியில் சொல்வதாக இருந்தால் இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளம், காற்று, மலை, பூமி அதிர்ச்சி, அது இது என்று மறுமை நாளின் அடையாளங்கள் எது எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அனைத்தும் நடந்துவிட்டது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி நாட்டில் ஜலாஜில் எர்த்குவேக் அதிகமாகும் என்று. இன்று எல்லா நாட்டிலும் அது நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இது ஒரு புறம் இருக்க, மற்ற பக்கத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கால கடைசி காலம் வந்துவிட்டால் அந்த காலத்தில் மனிதர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் எப்படி தள்ளப்படுவார்கள் சொன்னால், யூஷிக்குல் உம்மம் அன் தத அலைக் யூஷிக்கு அன் தத அலைக்கும் உம்மம் கம தத அல்கௌம் அலா கஸ்வதிஹிம். நீங்க ஆறு பேர் சாப்பிடறதுக்கு உட்காடுறீங்க அல்லது அஞ்சு பேர் சாப்பிட உட்காடுறீங்க, உங்களோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டாருண்டா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வாங்க வாங்க சாப்பிடுவோம் என்று எப்படி அழைத்துக் கொள்வீர்களோ, ஒரு மறவைக்கு ஒருவர் மற்றவரை எப்படி சாப்பிடுவதற்கு அழைப்பார்களோ, இதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக மக்கள் தமக்கு தாம் அழைப்பு விடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மின் கில்லத்தின் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சமா இருப்பார்களா? நபியர்கள் சொன்னார்கள், அதிகமான முஸ்லிம்கள் இருப்பார்கள் தான், ஆனால் ஒரு ஆற்றில் வரக்கூடிய குமிழி பபுள் எப்படி எந்தவித சக்தியும் மற்றதாக இருக்குமோ, இது போன்று நீர் குமிழிகளை போன்று முஸ்லிம்கள் ஆகிவிடுவார்கள். காரணம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் உள்ளத்தில் அல்லாஹு தஆலா பயத்தை ஏற்படுத்தி விடுவார். இரண்டாவது, முஸ்லிம்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதம் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களது உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றிய பயத்தை எடுத்துருவான். முஸ்லிம்கள உள்ளத்துல பயம் வந்துடும், முஸ்லிம்களுக்கு யார் யார் விரோதம் பாராட்ட நினைக்கின்றார்களோ அவரோட உள்ளத்துல தைரியம் வந்துடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சேம் சிச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா. யோசிக்க வேணும், அவுட் புட்டை ஆஃப் பண்ணி தான் பேசுறோம். சென்னை நீங்க பத்து ரூபாய் கேட்டு டென்ஷன், அவங்க என்னடா அவுட் புட் போட்டுட்டு அதில் இப்படி பேசுறாருந்து. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இதே நிலைமை இன்று இலங்கையிலும் இருக்கின்றது. இதற்கான சொல்யூஷன் என்ன? இன்று எப்பப்பா எங்க பார்த்தாலும் நாங்க பேசக்கூடிய பேச்சு என்ன? இன்றைக்கு கமன் நியூஸ், முஸ்லீம் மேகசின், அதே போன்று இஸ்லாமிக் மீடியா, இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் மீடியா, எதை எடுத்தாலும் சரி, இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் முஸ்லீம்களுக்கு சிக்கல், முஸ்லீம்களுக்கு பிரச்சனை. அதுல இலங்கையும் விதிவிலக்கு அல்ல. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், எந்த இலங்கை நாட்டில் அந்நியம் பெரும்பான்மை மதத்தவர்களின் மன்னர்களினால் காணிகள் தரப்பட்டதோ, வீடுகள் தரப்பட்டதோ, பதவிகள் தரப்பட்டதோ, அந்தஸ்துகள் தரப்பட்டதோ, கௌரவம் தரப்பட்டதோ, சர்நேம், கண்ணிய கௌரவ பெயர்கள் சூடப்பட்டதோ, அவைகள் அனைத்தும் இன்று உறிஞ்சப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவைகளுக்கு நேர் மாற்றமான கருத்துகள் இன்று பிற மக்கள் மத்தியில் பரத்தப்படுவதை பார்க்கின்றோம். இஸ்லாத்துக்கு எதிராக டிரெக்டாக, இஸ்லாத்துக்கு எதிராக சுமார் 17க்கு மேற்பட்ட வெப்சைட்ஸ்கள் இலங்கையில் மாற்றும். அனைத்து மீடியாக்களிலும் ஒரு முஸ்லீம்களுக்கு விரோதமான ஒரு போக்கை பார்க்கின்றோம். இது நாம் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம். எத்தனை பிரச்சனைகள் இன்று வைக்கப்படுகின்றது, பள்ளி பிரச்சனை, ஹலால் பிரச்சனை, அதே போல இஸ்லாமிக் பினான்சியல் பிரச்சனை, முஸ்லீம்களோட புள்ள குட்டி கூட என்ற பிரச்சனை, அதே போன்று முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எந்த சேவையும் செய்யாமல் இருக்கின்றார்கள் என்பது பிரச்சனை, முஸ்லீம்கள் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் என்பது பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் லைன் போட்டு ஷெட்யூல் போட்டுக் கொண்டே போகின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள், இதுக்குரிய மாற்று வழி என்ன? இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாம் இவைகளை பேசி பேசி பிரச்சனையாம் பிரச்சனையாம் என்று 90% பப்ளிஷிங் பை முஸ்லிம். நாங்கத்தான் ஒரு பேஸ்புக்ல அல்லது ஒரு இமெயில அல்லது ஒரு வெப்சைட்ல பார்த்த ஒரு ஆர்டிக்கல், முஸ்லீம்களுக்கு எதிரான வந்த ஆர்டிகளை நீங்க பாத்தீங்களா, இப்படியாமே இப்படியாமே இப்படியாமே அதை பப்ளிஷ் பண்றது ப்ரொபகண்டா. அல்லாஹ் பாதுகாக்க நாங்க பரத்தி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? இன்று படித்த மக்கள் படிக்காத பாமரர்களை விட்டு விடுவோம், படித்த மக்கள் 4 விடயம் தெரிந்த மக்கள் இன்றைக்கு நோமலா பேசுறாங்க. உண்மைதானே? இந்த காலத்துல இப்படி ஒன்று தேவையா? இந்த காலத்துல இவங்களுக்கு இப்படி எல்லாம் பள்ளிகள் கெட்ட தேவையா? இந்த காலத்துல ஹலால் என்ற ஒன்று தேவையா? இந்த காலத்துல இஸ்லாமிக் பினான்சியல் என்ற ஒன்று தேவையா? இந்த காலத்தில் இஸ்லாமிய உடுப்பு என்ற ஒன்று தேவையா? நாட்டுக்கு நேர்த்தமாய் நடக்கணும் தானே, உண்மை தானே, எங்கடவங்க செய்யறவங்க சரியில்லை தானே, அவங்களுக்கு கோபம் வரும் தானே, நாங்க இஸ்லாத்துக்காக நீ முஸ்லிம் இன்றைக்கு ஒன்றுமே செய்யறோம் இல்லை. நான் அதுவும் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, இது பஜார் நிறைய படிச்சவங்க இருக்கிறீங்க, அதனாலதான் நாங்க இங்கே இருந்து செய்தி ஆரம்பிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்க எனவே முதலாவது நாங்க கொஞ்சம் தெளிவு பெற்றுக் கொள்ளணும், நாங்க யார் என்று. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. சுருக்கமான நேரம் என்றால ஹதீஸ்ல தஃப்ஸீர்ல அனைத்து டிரான்ஸ்லேஷனை மாத்திரம் சொல்லிக்கொண்டு போகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது வஆவத்துல் அன்சார், அந்த முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிகள் இடம் கொடுத்த பொழுது மக்காவில் உள்ள காஃபிர்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு விட்டார்கள். எப்படி? முஸ்தத்ரக் ஹாகிமில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒரு வில்லிருந்து எல்லா அம்பும் பாய்வது போன்று மக்காவில் உள்ள அனைத்து காஃபிர்களும் ஒன்று சேர்ந்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. இந்த நேரம் மதீனாவில் தான் இருந்தார்கள் என்றாலும் சஹாபாக்கள் உள்ளத்துல கொஞ்சம் பயம். கண்மணி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள், ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னார் எழுப்பி இரவு தேவைக்காக வெளியில் வருகின்றார்கள். அங்கே ஒரு ஆயுத சத்தம் கேட்கின்றது. பார்த்தால் அங்கே ஒரு சஹாபி கேட்கின்றார்கள் காரணத்தை. சொன்னார்கள், யார சொல்லலாம், உங்களை விட்டுட்டு எங்களுக்கு தூங்குறதுக்கு பயமாக இருக்குது, மக்காவில் உள்ள காசிர்கள் திடீர் தாக்குதல் நடத்தி விடுவார்களோ என்று. கண்ணியத்துக்குரிய கணவர்கள், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இப்ப வரலாறுகள் பதிவு செய்யப்படுகின்றது, சஹாபாக்கள் இரவில் தூங்குவதும் அம்புகளுடன் தான், காலையில் எழும்புவதும் அது அவைகளுடன் தான். இந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஆகித்தாங்க. எப்படி சொன்னால் சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்களாம், ஒரு காலம் வராதா, அல்லாஹ்க்கு மட்டும் பயந்து போட்டு நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு காலம் வரமாட்டிச்சா என்று சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்துல் நூர்ல வரக்கூடிய ஆயத்தை அப்பதான் அல்லாஹ் இறக்கினான். கட்டாயமாக்குவோம் எப்ப கபலியும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை எப்படி ஆக்கினார்களோ அதே போன்று நிச்சயமாக உங்களையும் நாங்கள் பிரதிநிதிகளாக ஆக்குவோம் என்று ஆயத்த அல்லாஹ் இறக்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சிச்சுவேஷனை பாருங்க, தூங்குறதுக்கு பயமான சிச்சுவேஷன் மக்க மதீனால அல்லாஹ் இறக்கிறார். ஆனா ரெண்டு நிபந்தனை, ஒன்று வஅல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், பயத்திலிருந்து நிம்மதி கிடைக்கும், சேஃப்டி கிடைக்கும். எப்ப நீங்க வெப்பன்ஸ் வச்சிருந்ததாலேயோ, நீங்க படிச்சிருந்ததாலேயோ, நீங்க பிளான் பண்ணினதாலேயோ, உங்களோட ஐடியாஸாலேயோ, உங்களோட மிஷன்ஸாலேயோ அல்ல, பட் பை அமல், உங்களோட அமல்களின் மூலமாக தான் உங்களுக்கு நாங்க இந்த ரெண்டையும் தந்தா தருவோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சஹாபாக்கள் மதீனாவில் இருந்து ஆரம்பத்தில் எதை செய்தார்கள்? இஜ்லிஸ் நூமினு சஹாபன், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, வாங்க உட்கார்ந்த கொஞ்சம் எங்களோட ஈமான புதுப்பித்துக் கொள்வோம். அல்லாவின் சக்தியை, நபி அவர்களின் வாழ்க்கையை பேசினார்கள், கதைத்தார்கள், ஈமானை அதிகரித்தார்கள். முடிவு, அன்றைய காலத்தில் இருந்த ரோம் பாரசீகம், பெர்சியா, இத்தாலி காலடியில வந்து விழுந்துச்சு, இஜிப்ட் காலடியில வந்து விழுந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கா காலடியில வந்து விழுந்துச்சு, பபிலோன் காலடியில வந்து விழுந்துச்சு. என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணினாங்க, என்ன பிளான் பண்ணினாங்க, என்ன ஐடியா பண்ணாங்க? ஆமனு ஆமினு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சரியான முறையில் அமல்களை செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வஅதல்லாஹு வஅதா பண்ணினான். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்கு கொடுத்தா மாறு செய்யாதவன். அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அப்படி என்றால் இன்றைய சிச்சுவேஷன்ல நாங்க அதிகம் செய்ய வேண்டியது என்ன? சந்திலையும் பொந்திலையும் இன்று பதக்கிறதும், அல்லது இந்த செய்திகளை பப்ளிஷ் பண்றதும், அல்லது அப்படியாமே இப்படியாமே என்றதும், அல்லது இதுக்கு நாங்க என்ன செய்யணும் ஆறேழு பேர் சேர்ந்து கதைக்கிறதும் அல்ல. அடிப்படை கடமை எங்கட ஈமான், எங்கட அமல் அதிகரிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, இரண்டாவது விஷயம் தான் அதே போன்று ஏன் இவ்வாறு நடக்கின்றது? முதலாவது காரணம் நாங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இவ்வளவு நாளும் இல்லாம ஸ்ரீலங்கால இப்படி ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கு நடக்கிறது என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் ஹசது பொறாம. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்த காசிர்களை பற்றி கூறும் பொழுது சொல்கின்றார், நீண்ட ஆயத்து கைப்ப எஸ்வருன் அல்லாஹில் கதிப இந்த ஆயத்தை அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், இவங்க எப்படி அல்லாஹின் மீதும் இஸ்லாம் முஸ்லீம்களின் மீதும் இவர்கள் மார்க்கத்தின் மீது எப்படி பொய்யை இட்டு கட்டுவார்கள்? இதை பாக்குறோமா இல்லையா? கார்ட்டூன் வரைகிறாங்க, படம் எடுக்கிறாங்க, நாடகம் நடிக்கிறாங்க, போஸ்டர், தேவையில்லாத பேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக, எல்லாம் அல்லாஹுக்கு எதிராக. ஏன் உலகத்துல மார்க்கம் இல்லையா? மேஜர் ரிலிஜன் இன் தி வேர்ல்ட் 24. உலகத்தில் பிரதானமான மார்க்கங்கள் 24. குட்டி குட்டி மார்க்கங்கள் ஆயிரக்கணக்கில். ஏன் இஸ்லாத்துக்கு எதிராக மாத்திரம் எழுதப்பட வேண்டும்? அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா? இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சிறப்பு, இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம், இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி இவர்கள் பொறாமைப்படுகின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உண்மையில் அடிப்படை அதுதான். லேசா ரெண்டு ஒரு விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் 4 விதமான மதங்கள் இருக்கின்றது. பௌத்த மதம், ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம். இவைகளின் பூர்வீகத்தை பார்த்தால் சுமார் 500-600 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தால் மிச்சம் தேவையில்ல. அன்றைய காலத்தில் பௌத்த சகோதரர்கள் அவர்களுடைய மெயின் பிரதானமானது விவசாயம், ஹிந்து சகோதரர்களுடைய பிரதானமானது தோட்ட தொழில், கிறிஸ்தவர்களுடைய குடியேற்றம், மதம் மாற்றல் ரெண்டாவது அவர்களிடத்தில் இருந்தது அன்று கல்வி. ஆனால் முஸ்லீம்கள் இலங்கைக்கு வரும் பொழுது வியாபாரம் மாத்திரம்தான். எல்லாரும் ஒவ்வொன்றிலே இருந்தாங்க. சிலர்கள் விவசாயம், சிலர் தோட்ட தொழில், சிலர்கள் கல்வியும் மதமாற்றமும், முஸ்லீம்கள் வியாபாரத்தில். ஆனால் ஒரு 500 வருடங்கள் போகும் பொழுது எந்த அளவுக்கு மாறிவிட்டது சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் அனைத்தையும் செய்து கொண்டார்கள். முஸ்லீம்கள் வியாபாரத்திலும் இருக்கின்றார்கள், விவசாயத்திலும் இருக்கின்றார்கள், தோட்ட தொழிலும் இருக்கின்றார்கள், கல்வியிலும் இருக்கின்றார்கள், எக்ஸ்ட்ரா மார்க்கத்தில் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஒன்னாவது முஸ்லீம்களாகிய நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு முன்னால் உள்ளவர்கள் எதை செய்துவிட்டு சென்றார்கள்? மார்க்கத்தில் அடிப்படையை உறுதிப்படுத்தி விட்டு சென்றார்கள். எங்கு எங்கு எல்லாம்? உதாரணத்துக்கு சொல்கின்றேன், இலங்கையில் பௌத்த மதம் பல காரணங்களாக இருக்கின்றது, ஹிந்து மத கோயில்கள் பல காரணங்களாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் காலங்களை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் மதம் அதற்கு பின்னால் தோன்றியது. அதற்கு கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப டச்சுடைய காலத்தில் இலங்கைக்கு வந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? 1845 தான் முதல் சர்ச் கட்டப்பட்டது. சென்ட் பால் சர்ச் கொழும்பிலே 1840. ஆனால் மாஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் தோன்றியதுதான் இஸ்லாம். அரபிகள் இருந்தாலும் 1786 ஆகஸ்ட் மாதம் 17 தேதி வேகாந்த ஜும்மா மஸ் கட்டப்பட்டாச்சு. 1785 இவங்க கேட்டா, இவங்க 100 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம்கள் பள்ளியை கட்டிட்டாங்க. 1880 மௌலா மகம் புத்தளம் ஜும்மா மஸ்ஜித் கட்டப்பட்டாச்சு. முஸ்லீம்கள் வந்தவுடன் தான் இருக்கும் இடத்தில் தொழுகை வீணாகாமல் இருப்பதற்காக வேண்டி பள்ளிகளை கட்டிக்கொண்டே சென்றார்கள். கல்வியோடு வந்து மதத்தை பரப்ப வந்த கிறிஸ்தவர்கள் செய்யாத வேலையை அவர்களுக்கு 100 வருடங்களுக்கு முன்னால் முஸ்லீம்கள் ஆரம்பித்து விட்டார்கள். 1717 கிறிஸ்தவர்கள் இங்கே திட்டமிட்டார்கள். ஒரு நீண்ட சப்ஜெக்ட் பள்ளியை கட்ட, அந்த காலத்தில் எங்கடாக்கள் பள்ளியை கட்டி முடிச்சுட்டாங்க. எங்களோட முன்னோர்கள் காட்டின வழி. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, அதே போல கல்வி எடுப்போம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் கல்வியில பின்தங்கினு தெரியாம பேசவான. அநேகமான நிகழ்ச்சி முஸ்லீம்கள்ட்ட கல்வி இல்ல, கல்வி இல்ல, கல்வி யாரு சொன்ன கல்வி இல்ல? உங்களோட வீட்டு தெருவுகள் ரோட்டில் படிக்காம இருந்ததுக்கு அநேகமான முஸ்லீம்கள் கல்வியுடன் இருக்கின்றார்கள். மாஷா இலங்கை வரலாற்று படைத்தவர்கள் அதிகமான முஸ்லீம்கள். கண்ணியத்துக்குரிய கணவன்களை, சினோரிஸ்ட் ஹிஸ்டரி, 1835 ரோயல் காலேஜ் கொழும்புல கட்டப்பட்டது முதல் ஃபேமஸ் ஸ்கூல். ராயல் காலேஜ் 1835 கட்டப்படுது. 1872 ட்ரினிட்டி காலேஜ் கண்டில கட்டப்படுது. 1886 ஹிந்து காலேஜ் ஜஸ்னால கட்டப்படுது. மூணு மதத்திலும் மாஷா அல்லாஹ். 1892 சேம் பீரியட் இலங்கையில் அந்த காலத்தில் பிஃபோர் 100 இயர்ஸ் அகோ 100 வருடங்களுக்கு முன்னால் அங்கே பாடசாலைகள் ஆரம்பிக்கிற திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது 4வதாக பஹ்ஜதுல் இப்ராஹிமியா அதே பீரியட்ல கட்டப்பட்டது. மார்க்க அறிக்கை வளர்ப்பதற்காக ராயல் காலேஜ் கட்டப்பட்ட சீசன்ல, ட்ரினிட்டி காலேஜ் கட்டப்பட்ட சீசன்ல, ஹிந்து காலேஜ் ஜஸ்னால கட்டப்பட்ட சீசன்ல, அதே பீரியட்ல பஹ்ஜதுல் இப்ராஹிமியா மதரசாவும் கட்டப்பட்டது. முன்னோர்கள் செய்த திட்டங்கள் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, கல்வியிலே இடம் பெற்றார்கள். வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கின்றேன், மட்டக்களப்பில் மாபரில் வந்து குடியேறின முஸ்லீம்கள், சரி பொதுவாக எடுத்துக்கொண்டால் அடுத்தது சிட்டி ஆஃப் பாபர் வேறுவலையும் இரண்டு மாத்திரை வைத்துக் கொண்டாலும் இன்றைக்கு முழு இலங்கையிலும் வியாபாரம் அதிகமாக கையில் இருப்பது முஸ்லீம்களுடைய கையில். அது அல்லாஹ் கொடுத்த மின் பலனி, அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். இப்ப முடிவு என்ன? அனைத்தும் முஸ்லீம்களுடைய கையில் இருக்கின்றது. நாங்க கெடுக்க கேட்கல, தானா வந்து சதுக்கு நாங்க என்ன செய்ய? இதில் ஆகப்பெரிய அசது தான். இன்று முஸ்லீம்கள் இன்று விரோதம் காட்டப்படும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக துவாக்களை செய்ய வேண்டுமே தவிர முதியமாக எங்கள் அமர விவாதத்துகளை கூட்ட வேண்டும். யா அல்லாஹ், ஹசதில் இருந்து எம்மை பாதுகாத்தருவாயாக துவா கேட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த காலத்துக்குள்ள ஆகப்பெரிய சொல்யூஷன் ஆக இருக்குது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது ஒரு இரு பூர்வம் இருக்க லேசா ரெண்டு மூணு விஷயத்தை கூட்டு சொல்லுகின்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன போது இன்றைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் முஸ்லீம்கள் மீது வைக்கப்படுகின்றது, ஆனா முஸ்லீம்களுக்கு ஆன்சர் தெரியாது. எனவே நாங்களும் சேர்ந்து நெசம் தானே என்றோம். முதலாவது குற்றச்சாட்டு இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன சொன்னால், இன்றைக்கு நாட்டை பாதுகாத்தது நாங்க தானே, எங்கட நாட்டை நாங்கத்தான் பாதுகாத்தோம். முஸ்லீம்கள் புள்ள குட்டி பெற்றாங்க அவ்வளவுதான், முஸ்லீம்கள் சல்லிய கூட்டினாங்க புள்ள குட்டி பெற்றாங்க, நாட்டை உயிரை கொடுத்து பாதுகாத்தது நாங்கத்தான் என்று பேசப்படுகின்றது. முஸ்லீம்கள் கட்டாயமாக பின்னால அதற்கு பின்னால்தான் யுத்தம், அதற்கு பின்னால்தான் போராட்டம், அதற்கு பின்னால்தான் இன்று சொல்லப்படக்கூடிய போராட்டங்களும் வெற்றியும் கிடைத்தது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், இலங்கையிலே 1802 ஸ்ரீலங்கன் ஆர்மி ஆரம்பிக்கிறதுக்கு 85 வருடங்களுக்கு முன்னால் சிலோன் ஹிஸ்டரிய புரட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் சிலோன் ரெஜிமெண்ட் மலேகோ, முதல் முதலாக பிரித்தானியர்களின் மூலமாக இலங்கைக்காக முதல் விசேஷ படை ஆமி உருவாக்கப்பட்டது பை மலேகோ. மலேசியாவில் இருந்து வந்த ஜாவா மக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் ஆமியில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் ஸ்பெஷல் ரெஜிமெண்ட் சிலோன் ரெஜிமெண்ட், முதல் விசேஷ அதிரடி படை தனி முஸ்லிம்களை கொண்டு. அதே வருடத்தில் இரண்டாவது படை இந்நாட்டு பெரும்பான்மையை மற்றவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சக்சஸ் ஆகல, அடுத்த வருடம் தேர்ட் சிலோன் ரெஜிமெண்ட், மூணாவது விசேஷ அதிரடி படை யாரை கொண்டு, அதாவது மலாக்கா ஃப்ரம் பினாங், மலேசியாவில் உள்ள பினாங் ஐலண்ட்ல இருந்து வந்த மலேசிய முஸ்லீம்களை கொண்டுதான் மூன்றாவது விசேஷ படை தயாரிக்கப்பட்டது. அப்ப ஆமி உண்டாவதுக்கு சிலோன்ல 80 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில போராடின யாரு? ஸ்பெஷல் போர்சஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் போர்சஸ் ஃப்ரம் முஸ்லிம். நாங்க விலங்கி வைக்கல, அங்க போற நதிகளையும் 80-20 அடிக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது நாம் சொல்வதே நாங்க தெரிய வைங்க. எங்கள்கிட்ட பேசுற நேரம் நளினமான முறையில அக்லாக்கான முறையில கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இப்படியும் ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. சம் ஹைடன் ட்ரூத் இன் ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது ஒரு புறம் இருக்க இன்றைக்கு நேத்து ராவ் பார்த்தன் ஸ்ரீலங்கா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால விக்கிபீடியாவுக்கு கொடுத்திருக்கிறதுல பரமவீர பட்டம் கொடுக்கப்பட்டவர். அதாவது இராணுவத்துக்காக முதல் முதல் உயிர் துறந்த பெரும் தியாகிகள் 21 பேர். அதுல முதலாவது இருக்கிற யாரு தெரியுமா? ஏஎஸ் லாஃபி. மிச்சம் இல்ல கடுகஸ்கோட்டையில்தான் படிச்சுக்கிற ஏஎஸ் லாஃபி. இன்றைக்கு ஆமியில ஸ்பெஷல் மூத்த தியாகிகளில் 21 பேர்ல முதலாவது பதிவு செய்யப்பட்டது ஏஎஸ் லாஃபி. அப்ப முஸ்லீம் தியாகம் செய்யலையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களை, போலீஸ் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்கால 85,000 போலீஸ், இது அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 2011. 85,000 போலீஸ் இருக்கிறாங்க, ராணுவத்தோட கேம்போட எல்லாம். எங்கட முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறோம், போலீஸ் வைக்கிறோம், ஆர்மி வைக்கிறோம், நேவி வைக்கிறோம், ஏர்போர்ட் அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இதே நேரத்தில் ஸ்ரீலங்கால ஹோம் கார்ட் 35,000 போலீஸ், 85,000 ஹோம் கார்ட் ஊர் காவல் படையினர், 35,000 பேர். இந்த 35,000 பேர் யாரை கொண்டு நடத்தப்பட்டது? டிஃபென்ஸ் கொண்டு. இந்த 35,000 ஹோம் கார்ட் எங்க போடப்பட்டுச்சு? எல்டிடி ஏரியால போடப்பட்டுச்சு. எல்டிடி ஏரியால, எல்டிடி இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக போடப்பட்டவர்கள் ஹோம் கார்ட் 35,000. இப்ப நீங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க, எல்டிடி பிரச்சனை எங்க எந்த பகுதியில் இருந்துச்சு? முஸ்லீம்கள் மெஜாரிட்டி வாழ பகுதியில, மற்ற பகுதியில? ஊர்காவல் படை எங்க? கண்டிலையும் காலிலையும் மாத்திரையிலையும் கொழும்புலயமா இருந்து அனைத்து ஈஸ்டர்ன் சதன், சரி சதன் ஈஸ்டர்ன் எடுத்துக்கோங்க. ஊர்காவல் படையில் இந்து சகோதரர்கள் சேர்க்கப்பட்டார்களா? இல்ல. அப்படி ஊர்காவல் படை 35,000 யாரு? முழுக்க முழுக்க முஸ்லீம்கள். ஒரு 5,000 கழிச்சாலும் 30,000 முஸ்லீம். கேம்ப்ல உள்ளவங்க போல T-56 இல்ல, நார்மல் AK-47 மட்டும் வச்சுட்டு ஊர் வழிய முழிச்சிருந்து எல்டிடிக்கு அடிச்சது, கைட் பண்ணது, ரூட் காட்டினது, குடும்பங்கள பிரிந்து இன்றைக்கு அகதி முகாம்களாக 20 வருஷம் கஷ்டப்பட்டாங்களே, யாரின் மூலமாக? பை முஸ்லிம் ஹோம் கார்டு. இப்ப யோசிங்க, ஸ்ரீலங்கா இந்த வெற்றி பெறதுக்கு முஸ்லீம்கள் பெர்சன்டேஜ் இல்லையா? முஸ்லீம் 7.8% முஸ்லீம் ஸ்ரீலங்கா. ஆனா போலீஸ வச்சு பார்த்தா 55% போலீசுடைய கைட்ல ஹோம் கார்டின் சேர்த்தாலே போலீஸ் 85,000 ஹோம் கார்டு 35,000. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அப்ப முஸ்லீம்கள் செய்யலையா? இன்றைக்கு போலீஸ் ஹிஸ்டரிய எடுத்து பாருங்க. கண்ணியத்துக்குரிய கணவன், மார்ச் 21 போலீஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியும், மார்ச் 21 ஒரு விசேஷ டே, ஸ்பெஷல் டே. எதற்காக வேண்டி? முதல் முதலாக ஃபர்ஸ்ட் டெத் ஆஃப் போலீஸ் ஆபீசர். முதல் முதலாக டியூட்டியில இருக்கிற நேரம் போலீஸ்ல மவுத்தால், போலீஸால் கொல்லப்பட்ட போலீஸ்காரர். முதல் முதலா டியூட்டி நேரத்தில் கொலை செய்யப்பட்ட போலீஸ்காரர் யார்? 7.8% முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் உள்ள சஹாபி என்பவர். 1864 கான்ஸ்ட, அதாவது சஹாபுத்தீன் அவருடைய பேர். நாங்க சூர சர்தியல் வரலாறு படிச்சுக்கிறோம் தானே? இந்த சூர சர்தியல ஃபர்ஸ்டுக்கு ஸ்ரீலங்கன் போலீஸ் போன நேரம், பிரிட்டிஷ் அண்டர் பிரிட்டிஷ் ப்ரொடெக்ஷன்ல அவரை தேடி போன நேரம், அவரால் முதல் முதல் கொலை செய்யப்பட்ட போலீஸ் முஸ்லீம் சஹாபுத்தீன். இப்ப யோசிங்க, ஆமியில் ஆகப்பெரிய தியாகி முஸ்லீம் லாஃபீர், போலீஸ்ல ஆகப்பெரிய முதல் தியாகி சாப்தீர், ஊர்காவல் படையில 35,000 முஸ்லீம்கள், இதுக்கு போக ஆமி நேமி ஏர்போர்ட்ல எல்லாம் இருந்தது முஸ்லீம்கள், ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் முஸ்லீம்கள். இப்படி இருக்கும் பொழுது நாடு சுதந்திரம் அடைந்த பின்னால இவ்வளவு எல்லாம் முடிஞ்ச போறோம், நாங்களே சொல்லிக் கொள்றோம், உண்மை தானே மச்சான், எங்கட உங்க ஆமியில இல்லை இல்லையா, எங்கட உங்க பிசினஸ் தானே செய்யற, இந்த பேச்சு பேச்சு காட்டி கொடுக்கிற வேலை செய்யவா. கணேசுக்குரிய கணவான்களே, அடுத்ததாக ஒரு விஷயம் தான் விவசாயத்துறை. முஸ்லீம்களால் பரவலாக பேசக்கூடிய சப்ஜெக்ட் தான். முஸ்லீம்களால நாட்டுக்கு வருமானம் இல்லையா? முஸ்லீம்களால நாட்டுக்கு நஷ்டம் தானா? முஸ்லீம்கள் சொந்த வருமானமா? அக்ரிகல்ச்சரை பார்ப்போமா? இது பெரிய சப்ஜெக்ட், நான் அறவரில் சொல்லி முடிக்கிறேன். சம்பூர்ண டீடைல்ஸ் உடைகிறார். சில நேரம் பேசினா உங்களுக்கு டவுட் ஆயிருக்கும், அப்படி வார எங்க ஆட்கள், அதுதான் பெரிய பிரச்சனை. எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ. சம்பூர்ண டீடைல்ஸ் தரேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தரேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாள் கணக்கில் தேடி போட்டு தான் பேசுறோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒன்றே ஒன்று பார்ப்போம். இலங்கையின் பிரதான வருமானங்கள்ல ஒன்று தான் நெல். முஸ்லீம்கள் விவசாயம் செய்யறதில்லை, பிசினஸ் மட்டும்தான் எங்கடவங்க செய்யற, இது நாங்க பேசக்கூடியது. தெளிவா விளங்கிக்கோங்க. ஹெக்டர் ஆயிரத்துல சொல்றேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கால 2011 இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் உடைய சென்சஸ், ஸ்ரீலங்கால 2011 மொத்தம் விளைஞ்ச நெல் 95,655 பூசன். இதுல மெஜாரிட்டி அந்நிய மக்கள் வாழக்கூடிய 17 டிஸ்ட்ரிக்ட் நாங்க எடுத்துக்கொண்டாலும், 6 டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடியதை எடுத்துக்கொண்டாலும், சுருக்கமா சொன்னா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் மட்டக்களப்பு, அம்பார, கல்முனை, முல்லைத்தீவு 90% முஸ்லீம் இருக்கிறாங்களே இந்த ஏரியாவை மட்டும் பார்த்தா, மற்ற 17 டிஸ்ட்ரிக்ட்லயும் முஸ்லீம்கள் மைனாரிட்டியாக வாழக்கூடிய 17 டிஸ்ட்ரிக்ட்லயும் 77,509,000 பூசன் லேசா சென்னு லேசா விளைவிக்கோங்க, 77,579,000 கணியத்துக்குரிய கணவான்களே, இன்னும் லேசா இப்படி வச்சுக்கோங்களே 80 லட்சம் வச்சுக்கோங்களே, ரவுண்ட் ஃபிகர்ல விளங்குறதுக்கு 80 லட்சம். இந்த முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய பகுதியில் மட்டும் 14 லட்சம் ரவுண்ட் ஃபிகர்ல அக்யூரேட் ஆயிக்குது. சுருக்கமான டைம் என்றால, முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா வாழக்கூடிய 6 டிஸ்ட்ரிக்ட்ல 14 லட்சம், அதே நேரத்தில் மற்ற 17 டிஸ்ட்ரிக்ட்ல 77 லட்சம். இத இன்னும் ரேஷியா செல்ற, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல முஸ்லீம்கள் விவசாயம் செய்யறாங்க, அதை அப்படியே விட்டுருவோம். 77 நீங்க தான் அப்பாண்டு விடுவோம். 6 டிஸ்ட்ரிக்ட் தானே முஸ்லீம்கள் வாடுறது, அதுல அவங்க செய்வாங்க தானே, அதுல ஹாஃப் நாங்க எடுப்போம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், 77 லட்சத்தை மொத்தமா கொடுப்போம், நாங்க ஒத்துமை செய்யலாம், எல்லா டிஸ்ட்ரிக்ட் நீங்க தான், எங்களோட 6 டிஸ்ட்ரிக்ட்ல ஹாஃப் நாங்க எடுத்தாலும் நாங்க 7 லட்சம். அப்படி என்றால் அக்யூரேட்டா பார்த்தா, முஸ்லீம்கள் இலங்கையில 7.8 இருந்து 35% சொத்துக்களை வைத்திருப்பதாக என்று சொல்லப்படும், நாங்க ஆடு கேட்டுட்டு வரோம். அப்ப அக்ரிகல்ச்சர்ல 77 நீங்க, 17 டிஸ்ட்ரிக்ட் நாங்க சும்மா லேசா பார்த்தாலும், நாங்க ஹாஃப் டு ஹாஃப் பார்த்தாலும் நாங்க 9% தாண்டி இருக்கிறோம். ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன்ல முஸ்லீம்கள் 7%, அக்ரிகல்ச்சர்ல மேலால பார்த்தாலும் 9% தாண்டி இருக்கிறோம். இப்ப எங்களோட பெர்சன்டேஜ் கேட்ட நாங்க செஞ்சு இருக்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அதே போல இன்னொரு விஷயம் தான், முஸ்லீம்களால விவசாயத்திலிருந்து மீனிலிருந்து அனைத்திலும் வந்து கொண்டு தான் ஒவ்வொரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு பதில் பேசலாம் நாங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்லோட்டரி. ஸ்லோட்டரி மாட இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், மாடு அறுக்கிறதுக்கு நீங்க விஞ்ஞான விளக்கம் செல்ல போகவானும், எங்கேயாவது ஒரு சீடியை பார்க்கறது தெளிவா விளங்கிக்கோங்க. மாஷா அல்லாஹ், உலகத்தில் சிறந்த அறிஞர்கள் ஒருவர் ஜாகிர் நாயக், டாக்டர் ஜாகிர் நாயக், அவர் பேசுறாரு, ஹெடிங்க விளங்கிக்கோங்க, தலைப்பு வெஜிடேரியன் ஓ நான் வெஜிடேரியன், இந்த ஹெடிங்ல தான் பேசுறாரு. ஸ்ரீலங்கா இருக்கிற ப்ராப்ளம் இது இல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க வணங்குறத மதிக்கிறத அறுக்கிறீங்கன்றதான் பிரச்சனை. நாங்க அவங்கள்ட்ட போய் ஆள் உலக நிலையில் இருக்கின்றது, அது சரியா இருந்தா நோய் வராது, தெளி சரிவா இல்ல, ஹெடிங்க மாத்தி கொடுத்துருவான். ஜாகிர் நாயக் ஆன்சர் ஸ்ரீலங்காக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இல்ல, அவர் சொன்னது வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் என்ற தலைப்பு. ஸ்ரீலங்காக்கு பிரச்சனை அது இல்ல, நாங்க மதிக்கக்கூடிய, நாங்க வணங்கக்கூடிய, நாங்க கௌரவமா பார்க்கக்கூடிய, நாட்டுக்கு வருமானத்தை தரக்கூடிய மாடு அறுக்கப்படுதுன்னு தான் ஹெடி. கண்ணியத்துக்குரிய கணவான்களை தெளிவா விளைக்கும், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கொடுத்த சான்சஸ், இலங்கையில் இலங்கையில் பால் கறக்க முடியுமான மாடுகள் 5,32,820, பால் கறக்க முடியாத மாடுகள் 11,95,850, அதுல அறுக்க கூடாது எனக்கூடிய குட்டி மாடுகள் கண்டுகள் 3,02,65,860. அப்ப மொத்தம் பால் கறக்க ஏலா ஏறக்கூடிய, அதாவது கால மாடு, கிழட்டு மாடு, குட்டி மாடு எல்லாத்தையும் சேர்த்தா 17,91,000. குட்டிகளை கழிச்சா அதுல 3,92,170 மாடுகள் என்று ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சென்சஸ் குட்டிக்கு 2011. அப்ப அறுக்க முடியுமான கண்டிஷன்ல உள்ள மாடு, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துள்ள மாடு 392,170. ஆனால் ஐலண்ட் வைட் 2013 அறுக்கப்பட்ட மாடுகள் 159,955. அப்படி பார்த்தாலும் அறுக்க முடியுமான மாடுகள்ல 232,000 மாடு பேலன்ஸ். இங்க சும்மா பசு மாடே குட்டி மாடே மறுக்கல்ல, ஒழுங்க அந்த ரூல்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் அந்த ஸ்ரீலங்கன் ரூல்ஸ் ஸ்லாட்டரிங் ரூல்ஸுக்கு கீழே அடித்தாலும் 200,000 மாடு பேலன்ஸுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் மாடு தின்று வேஸ்டாக்கல்ல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அதே நேரத்தில் நான் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான், தெளிவா விளைவிக்கோங்க, இவங்க ஸ்லாட்டரிங் ஸ்டடிஸ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இவங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட் ஸ்டடிஸ் இவங்க கொடுத்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மேல மாட்டிட கணக்கு போட்டுட்டு அதுக்கு மார்க் பண்ணிக்கிறாங்க நோட், நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஸ்லோட்டர் அட் லைசன்ஸ் ஹவுஸ். லைசன்ஸ் கொடுத்து அறுக்கப்பட்ட மாட்டிட எவ்வளவு தான், 159,000 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி என்றா மாட்டு அறுக்க வேணும் என்று நீங்க ஏன் பாப்பா 200,000 மாட்டுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க? ஏன் லைசன்ஸ் கொடுக்கப்படுது? நீ லைசன்ஸ் விட்டா நாங்க அறுக்க மாட்டோம். ஏன் லைசன்ஸ் கொடுக்கப்படுது? லைசன்ஸ் விட்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் யூசியும் சிசியும் பிச்சை கேட்க வேண்டி வரும். இன்றைக்கு யூசி சிசி ஓட்டு முக்காவாசி வருமானம் இறைச்சி கடையுடைய டெண்டர். செஞ்சூலுக்கு 13 இறைச்சி கடை சுமாராங்க, 13 இறைச்சி கடை நாங்க தேடி பார்த்ததுக்கு 2 கடை பாவிக்கப்படுதில்ல, மத்தது 11 இறைச்சி கடை சுமாராங்க. 1 கோடிக்கு மேற்பட்ட சல்லி யூசிடிசிக்கு போய் கொண்டிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னு சொன்னால் 20-25 கோடிக்கு மேல யூசிடிசிக்கு போய் கொண்டிருக்கிறது. எதால? நாங்க லைசன்ஸ் தந்து மாடு அறுத்ததால. எனவே நாங்க மாடு தீர்ந்ததுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்ல பாப்பா. இல்லையா, நாங்க கொஞ்ச நாளைக்கு உட்ரோ நிப்பட்டுவோம் என்று 6 மாசம் விட்டீங்கடா, டிசியும் யூசியும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சண்டை பிடிக்கும், லைசன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இங்க எல்லாம் நாறுது. கணியத்துக்குரிய கணவான்களை யோசிங்க, நாங்க சின்ன பிள்ளமாய் பேசுறதல்ல. அதுல விசேஷம் என்ன தெரியுமா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாடு அறுக்க கூடாது என்று சொல்றாங்களோ, கொலநர்வ டிஸ்ட்ரிக்ட்ல போன வருஷம் மட்டும் 825 மாடு அறுத்திருக்கிறேன், கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 5,809 மாடு அறுத்திருக்கிறேன், அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல 8,645 மாடு அறுத்திருக்கிறேன். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்போ சிலோன்ல மாடு கூட தின்றது யாரு? நாங்க விட்டுறோம். இல்லண்டா பைரா, இல்லண்டா வேற ஏதாவது சிக்கன் கோழி, இல்லடாடு எங்களுக்கு பைத்துக்கு தேவை இல்லை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அறிவு பூர்வமாக பதிலை கொடுத்து பழக வேண்டும். இதே போல ஒரு விஷயம் தான் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அடுத்த ஒரு குற்றச்சாட்டு தான், ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் வருமானம் இல்லை. ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஃபார் ஃபாரின் எம்ப்ளாயிஸ் ஸ்ரீலங்கா, அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துக்கிற சென்சஸ் பாருங்க. 2009 ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க 119,000 பேர், 1,192,000 பேர், ஆம்புலேல் 12,07,843. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, 2009 சென்சஸ் ஆம்புலேல் அதாவது 119,027, பெண்கள் 127,843, மொத்தம் ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டு பேருந்து வேலை செய்யறவங்க 247,119 2009 மட்டும். இதுல சவுதிக்கு போனவங்க 31.50%, குவைட்ல 17.16%, துபாயில 16.5%, கட்டார்ல 17.70%, முக்காவாசி 82% ஸ்ரீலங்கால இருந்து வேலைக்கு பேசுறது எங்க? அரபு நாடுகளுக்கு. மத்த 7% தான், 12% தான் மற்றவர்கள், 18% தான் ஏனைய நாடுகளுக்கு போகப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கால இருந்து செல்லக்கூடிய அந்த அவ்வளவு பேர்லையும் 2,00,000 பேர்லையும் 46.4% ஹவுஸ்மேட் அரபு நாடுகளுக்கு போயிருக்கு. கண்ணியத்துக்குரிய எஸ்எல்பி எஃபிஇடி ரிப்போர்ட். அதே நேரத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீலங்கால மாற்றக்கூடிய வெளிநாட்டு தள்ளியில 47.3%, 47% வெளிநாட்டு தள்ளி அரபு நாட்டு ஹவுஸ் மேடால வரக்கூடிய தள்ளி. இது ஃபாரின் எம்ப்ளாயிஸ் இமிகிரேஷனுடைய கேன்சல். கண்ணியத்துக்குரிய கணவான்களே யோசிச்சு பாருங்க, அப்படி என்றா முஸ்லிம்களால வருமானம் இல்லையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதே போன்று இன்னொரு குற்றம் தான் சொல்லப்படுகின்றது. அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரையில முஸ்லீம்களோட உடுப்பு முஸ்லீம்களோட ஹலாலுடைய விஷயம். தெளிவாக விளங்கிக்கோங்க, ஹலால நாங்க விளக்கப்படுத்த தேவையில்ல, எங்களை எல்லாத்துக்கும் தெரியும். இது வானத்து வெளிச்சம் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா ஹலால்ல வந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நாங்க பாக்குற ஹலால்ல இருக்கிற சில உலமாக்களை, ஜம்மியத்தில் உலமா இருக்கிற சில உலமாவை பாக்குற ஆலிம பாக்குற இவர் எங்களுக்கு சரியா, நாங்க செல்றமாய் ஆடுவாராண்டு பாக்குற, இல்லாட்டி வந்தால் கொள்கை வேற்றுமை, கருத்து வேற்றுமை, போக்கு வேற்றுமை, இதை காரணமா வச்சு ஜம்மியத்துல் உலமாவோட கொள்கை எனக்கு பிடிபடுது இல்லையா? ஜம்மியத்துல் உலமாவோட ஹலால் பிலர், புறக்காட்டது பிலர், இஸ்லாமிக் பினான்சியல் பிலர், ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய கணவரே, 24 வரும் ஜம்மியத்துலமா ஓபன் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு ஹலால்ல டவுட்ஸ் வந்தா தந்திலே பொந்திலே படிக்காதவட்ட கேட்க வேணும், டிரெக்டாக பேசி ஹலால்ல கேளுங்க. நீங்க தள்ளி எடுக்கிறீங்களாமே, நீங்க அதை செய்றீங்களாமே, மக்கள் அடிக்கிறாமே பேசி கேளுங்களே. போற இடம் எல்லாம் புரோகிராம் வச்சு ப்ரொஜெக்டர் போட்டு 3 hours காட்டுவாங்க. அந்த நேரத்துல கப்பன் உட்கார்ந்துட்டு போன பிறகு ஹலால் ஹலால் பேசினா, நாங்க பேச ஆரம்பிச்சது அன்றைக்கு மத்தவன் பேசுறான். அதுதான் நடந்தது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இஸ்லாத்துக்கு உள்ள கருத்து வேற்றுமைகள் அங்க கொண்டு பேச வேணாம். எங்களோட பேப்பர்ல, எங்களோட ஆர்டிக்கல்ல, எங்களோட வெப்சைட்ல நாங்க திறந்து பேசுறோம். எப்படி இஸ்லாத்துக்கு எதிரான வலிக்கட்ட கூட்டம், அதுல பல கூட்டத்தில் ஒன்று ஜம்மியத்துலமான்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். இனி அவன் பாப்பானா மாட்டானா? பாப்பானா மாட்டானா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களுக்கு தெளிவில்லாட்டி ஹலால பத்தி படிச்சவங்க கூட தெரியாம பேசுறாங்க. தெளிவில்லாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு பேசுங்க. அடுத்ததாகத்தான் உடுப்பு. இப்ப 4-5 நாளாக நடக்குது, ரேடியோல போகிறேன், அங்க போகிறேன், இங்க போகிறேன், முதுல முள் இல்லாத ஆம்புலன்ஸ், முதுல முள் இல்லாத ஆம்புலன்ஸ். வெக்கம் கெட்ட தனத்துல பேசக்கூடிய பேச்ச பாருங்க. உமர் ரலியல்லாஹு சம்பவத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பலஸ்தீனுக்கு வெற்றிக்கு போறாங்க, மேல சேரு கையில செருப்பு. அபு உபைது ஜர்ரா கேக்குறாரு, அமீருல் முஃமினீனே இப்படி போறீங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு கேட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அபு உபைது ஜர்ராவே, நீயாக இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு அடித்திருப்பேன் ஒரு அடி. முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்தை எல்லாத்துக்கும் படிப்பினா இருந்திருக்கும். தெளிப்பட்டு சொன்னார்கள், நாங்க கேவலமாக இருந்தோம், கண்ணியம் இல்லாம இருந்தோம், எங்களை கண்ணியப்படுத்தினதே இந்த இஸ்லாம் தான், கண்ணியப்படுத்துறதே இந்த இஸ்லாம் தான். எனவே இஸ்லாத்தை விட்டுட்டு வேற மொழியில் வேற எங்கேயாவது நீ கண்ணியத்தை தேட போனால் அதல்லன் அல்லாஹு மேற்பட்ட குர்ஆன் செல்ல வெக்க கேட்டு ஜிஹாத் ஜிஹாத் என்று பேசுற, என்ன ஜிஹாத் செய்யறோம் நாங்க? சில ஆயுதம் தூக்க தேவையில்லை, அறிவால செய்யுங்க. இன்றைக்கு பெருத்த பாக்குற எல்லாம் பலஸ்தீன் சீடி, பாக்குற எல்லாம் இஸ்ரேல் சீடி, இவர் ஹமாதாம் ஹம்சாவியாம் சர்க்காவியாம் வெயிங்க வாடமட்டல்ல. ஆனா தைரியம் பேச்சில் இல்ல, மனசில் இருக்கணும். இப்படி பேசிட்டு இந்த சீசன்ல அட்வைஸ் என்ன? பொம்புலேல் ரோட்ல மோச மூடவானம் ஒருவர் பேசுகின்றார். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, மெஜாரிட்டியோட நாங்க சேர்ந்து போவோம். நீங்க கருப்புடுத்து போனா வேதமாய் விளங்கும், எனவே கருப்புல அவா இருக்க வேணும். அப்ப சஹீஹுல் முஸ்லிம்ல வந்தது பரதாவுடைய ஆயத்திற்கு பின்னால் பெண்கள் காக்கை போட்டிருந்தார்கள் என்று, அது பரவாயில்லை, சேர்ந்து போங்க, முதுல தீவன் இல்லாது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பஸ்ல போற நேரம் நீ ரேடியோல பேசுறாங்க, ஒப்பனா தான் பேச, எனக்கு தெரியும், இன்டர்நெட் ப்ரோக்ராம் இன்டர்நெட்லயும் கொடுக்குறேன், ரேடியோல பேசுறாங்க. இன்றைக்கு காலம் மோசம், எனவே பஸ்ல பெண்கள் எல்லாம் மோச திறந்துருங்க. இந்த காலத்துல சுண்ணத்தை பெருசா பார்க்க தேவையில்லையா? கண்ணியத்துக்குரிய பெரிய மீட்டிங் என்னது? மோம் தொடங்க, அவங்களுக்கு பயத்தில் உங்களுக்கு முதுல சீவன், நீங்க தாயாவை சரி விடுத்துட்டு போங்க, எங்களுக்கு சீவன் இருக்குது. எனவே நாங்க மூட தேவையில்லை. இஸ்லாத்துல ஸ்ரீலங்கால அவங்க சென்னா விளக்கப்படுத்துறோம். ஸ்ரீலங்கா தெரியுங்க, ஸ்ரீலங்காவுடைய கலாச்சாரத்தில் வந்த பிரச்சனை என்ன? எப்ப நான் கொத்துபா 10 நிமிஷம் தாண்டி விட்டது, அதை நான் முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சிலோன்ல வந்த பிரச்சனை என்ன? ட்ரெடிஷனை பத்தி நீங்க அவங்க கவலைப்படுறாங்க. பௌத்த மதத்தில் பிரதானமாக பேசப்பட்ட ஒரு மதகுரு அவர் என்ன சொன்னாரு? நாங்கள் துறவிகளாக இந்த இருந்து கொண்டிருக்கிறோம், நீங்க ட்ரெடிஷனை மறந்துட்டீங்க, கலாச்சாரத்தை மறந்துட்டு வெஸ்டர்ன்ல வாரீங்க, நாங்க எங்களோட உடுப்பையும் கலட்ட வேண்டிய நிலைமை என்றார். இன்னைக்கு அவங்க கவலைப்படுறாங்க, அவங்க கவலைப்படுறாங்க, நாங்க ட்ரெடிஷனை இல்லாமக்கினதால இன்னைக்கு பிரச்சனை. ஸ்ரீலங்கால ட்ரெடிஷன் இல்லாம போன விபரீதம், 8 நோயாளர்கள் 800 மேல. இந்தியா ட்ரெடிஷனல் கண்ட்ரி, பாப்புலேஷன் கூட எப்ப ட்ரெடிஷன் போச்சோ 3வது 8 நாடு விடுல லிஸ்ட்ல போயிருச்சு. ட்ரெடிஷன் இல்லாம போனால், கலாச்சாரம் இல்லாம போனால் நாடு சீனா பின்னமா. அவங்கள்ட்ட விளக்கப்படுத்துங்க, தம்பி நாங்க கலட்டிட்டு போனா தான் நீ கவலைப்படணும், கலட்டிட்டு போனா தான் ரேப், கலட்டிட்டு போனா தான் போஸ்ட் சைட் கட்டாயம் ஏற்றுக்கொள்வோம். நாளைக்கு வேற இலங்கையில் பேசி தீர்க்கும் அளவுக்கு நல்லவர்கள் இருக்கின்றார்கள். பேசி அனைத்தும் தீர்க்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது, தீர்த்து முடியலாம். எனவே ஆகும் ஜோசாவுமானம் லூசாவிரோம். ஆக கணித்துக்கிற கணவான்களே, எங்கட ஈமான்ல எங்கட அவமான உறுதியாக இருப்போம். அல்லாஹு தஆலா இதைத்தான் கூறுகின்றான், வாத் அல்லாஹு லதீன ஆமனு வாமில் சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தவர்களுக்கு, லயர் சஹலிஃபன்னஹும் ஃபில் அர்லி, அவங்களை நாங்க பூமியின் பிரதிநிதிகளாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். காரணம், அதில் அமல் ஐபாதா கட்டாயம் செய்யணும். இது மூலமாக, துவாவின் மூலமாக, எங்களை இஸ்லாத்தின் மூலமாக, சரியான சரியத்துடைய இஸ்லாத்தின் படி வாழ்வதின் மூலமாக நாங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீனில் பாதுகாவலை தேடுவோம், உதவியை தேடுவோம். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிம்மதியும் சந்தோஷத்தை தந்தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.